ശ്രീമദ്വേദാന്തരാമാണുചേതികൃപയാരംഗിണിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തമഹം തദ്വിതയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമണികരുണാരബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതി വരമനഘം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപത്തബോധം തത്പാദയുഗ്മസരസേരുഹഭൃംഗരാജം ത്രയന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജമണികരുണാരബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിത സ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജമണിവപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീരംഗേശപദേ സമർപ്പിതഭരം ശ്രുത്യന്തരാമാണുജശ്രീയോഗീന്ദ്ര ഗുരുത്തമേനയമിന് ശ്രുത്യന്തവിദ്യാത്മനഃ പ്രാപ്തശ്രുത്യവതം സയുഗ്മഹൃദയം ശ്രീവാസ രാമാനുജാത് ശ്രീ ശ്രീവാസമുനീന്ദ്രദേശികമണിം ശ്രേയോനിധിം സംശയേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോമേ സന്നിധത്താം സദാഹൃതി പുള്ളിൻവായ് കേണ്ടാനൈ പൊല്ലാവരക്കനി കിള്ളിക്കളൈന്നാനൈ കീർത്തിമൈ പാടിപ്പോയ് പിള്ളേകളെല്ലാരും പാവൈക്കളമ്പുക്കാർ വെള്ളി എഴുന്ന് വ്യാഴമുറങ്ങിറ്റ് പുള്ളും ചിലമ്പിനഹാൻ പോതരിക്കണ്ണിനായി കുള്ളക്കുളിര കുടൈന്ന് നീരാടാതെ പള്ളിക്കിടത്തിയോ പാവായ് നീ നന്നാടാൽ കള്ളം തവിർന്ന് കലന്തേലോരമ്പാവായ്. അതായത് இன்னைக்கு வந்து பார்க்க போற ஒரு சுந்தர சுபாஷிதம்னு சொல்லக்கூடிய சுந்தரகாண்டத்தில் உள்ள நன்மொழிகள், அந்த தலைப்பில் இன்னைக்கு பார்க்க போற பழமொழி ரொம்ப முக்கியமான பழமொழி. ஜீவன், இந்த ஜீவனானது நீடித்த காலம் இருந்தால் நிச்சயமாக மங்களத்தை பெறும். ஜீவன் பத்ராணி பஷ்யதி அப்படின்னு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பழமொழி. இந்த பழமொழி எங்க வந்தது அப்படின்னா, சுந்தரகாண்டத்தில் 13வது சர்க்கத்தில் ஹனுமாருக்கு ஏற்பட்ட பகுகால அயற்சி, அதாவது அயற்சின்னா அவரால் தாங்க முடியல. நம்ம எல்லா இடத்துலையும் தேடினோமே, சீதை ஏன் நமக்கு கிடைக்கவே இல்லை? நம்மளுடைய பாக்கியம் இவ்வளோதானா சீதை கிடைக்காம போனதுக்கு? நான் எங்கெங்கெல்லாம் தேடினேன்னு ஹனுமார் ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது, பல்வலானி தடாகானி சராம்சி சரிதஸ்ததா நத்யோனுபவனான் தாஷ்ச துர்காம்ச்ச தரணி தராக லோலிதா வசுதா சர்வான் ச பஷ்யாமி ஜானகீம் இக சம்பாதினா சீதா ராவணஸ்ய நிவேசனே ஆக்யாதா கிருத்ரராஜேன நச்ச சாதிருஷ்யத்தேன கிம் அப்படின்னு சொல்ற. கிருத்ரராஜனான சம்பாத்தின்றவர் ஜட்டாயுனுடைய மரணத்தை கேள்விப்பட்டு, தன்னுடைய சகோதரன் மரணத்தை அடைந்தான்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அவர் தான் என்கிட்ட சொன்னார், சீதையானவள் அசோகவணிகத்தில், அசோகவணிகான்னு சொல்லலை, லங்கையில் இருக்காள்றத சூச்சனமாக சொன்னார். என்னால் பார்க்கப்படுறா சீதைன்றதை ஸ்பஷ்டமாக சொன்னவர் யாரு அப்படின்னா சம்பாத்தி. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சம்பாத்தினால சொல்லப்பட்டும் கூட நம்ம இத்தனை இடம் தேடிருக்கோமே, எத்தனை நதிகள், எத்தனை தடாகங்கள், எத்தனை அழகழகான உபவனங்கள்னு சொல்லக்கூடிய தோட்டங்கள், எத்தனை இடத்துல தேடினோம், ஏன் சீதை கிடைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்படுறதோடு அவர் நிற்காமல் அடுத்தடுத்தது அவருக்கு மனசு ரொம்ப சோகத்தினுடைய எல்லையை எட்ட ஆரம்பிக்கிறது. மனுஷன் சோகத்தினுடைய எல்லை எட்ட ஆரம்பித்த உடனேவே தன்னை நினச்சி வருந்த ஆரம்பிப்பான். இது ஒரு உருவகை. நாம் ஒருத்தர் கொடுத்த அந்த பிரதிஜை, அதாவது ஒருத்தர் கொடுத்த வாக்கு மீறிட்டோம்னா அதனால் இன்னும் கஷ்டப்படுவான். ஹனுமான் இங்கே அந்த கஷ்டம்தான் முதல்ல பட ஆரம்பிக்கிறார். அதாவது வாக்தானம் கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பி வாங்கக்கூடாது. நம்பாடுவான் சரித்திரத்தில் கைசிக ஏகாதசி மகாத்மியத்தை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கைசிக ஏகாதசி மகாத்மியத்தில் வரக்கூடிய ஒரு சத்தியம் இதுதான். ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு பின்னாடி சொல்கிறதுன்றத போல ஒரு தப்பான காரியம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். அப்போ இங்கே வந்து எதற்காக இந்த விஷயம் சொல்லப்படுறது அப்படின்னா, நம்மளால் நிச்சயமாக சீதையானவள் கண்டுபிடித்து கொடுக்கப்படுவாள்னு சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் ராமன்கிட்ட சொல்லப்பட்டது. ஆனால் சுக்ரீவனால் திக்கு விதிக்கில் தேடின்னு இருக்கக்கூடிய இத்தனை குரங்குகளில் நாம தான் இவ்வளவு தூரம் வந்தோம், நமக்கு கூட கிடைக்கவே இல்லையே. அப்போ நான் எப்படி ராமன் மூஞ்சியில் முழிக்க போகிறேன் இப்படின்னு, சீதை ஒருவேளை இல்லையோ, சீதை யாராவது கொண்டுட்டாலோ, ஒருவேளை சீதையை வந்து ராவணன் பக்ஷிச்சுட்டானோ, அதாவது சாப்பிட்டுட்டானோ, இல்லை இந்த சீதை ரொம்ப நாள் துன்புட்டு தன் உயிரை விட்டுட்டாலோ, எப்படி எப்படியோ யோசிக்கிறார் மனசு. எப்படிப்படியெல்லாம், அதாவது ஒரு மனசனுடைய விகாரங்களை எல்லாம் வால்மீகி காண்பிக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த 13வது சர்க்கம். ஏன்னா மனுஷனுடைய மனசை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே இடம். எல்லா இடத்துலையும் ஹனுமார் தான் ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி பரிதவிக்கும்ன்றதை காண்பிக்கிறோமோ இல்லையா. நமக்கே லோகத்தில் எத்தனை விஷயங்களில் நமக்கு தவிப்பு ஏற்படுறது, ஒன்று கிடைக்கிறேன்னு சொல்லி கிடைக்காம போகிறது, ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளை தேடி தானாக வருது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது நடந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கையை வெறுத்து போகிறது இல்லையோ. அந்த வெறுப்பு வந்து அவருக்கு ஏற்பட்டு போயிடுறது. அந்த வெறுப்பு 100 யோஜனை தூரம் தாண்டின கடலுக்கு அப்புறம் ஏற்பட்டுருது. இத்தனை பேரை பார்த்து இத்தனை இதெல்லாம் பண்ணி கூட எனக்கு கிடைக்கலையேன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்றைக்கி இருக்கிற பாசுரம் என்ன அப்படின்னா, புள்ளின்வாய் கீண்டான் என்ற பாசுரம். புள்ளின்வாய் கீண்டான் எம்பெருமான் வந்து சீதையை அபகாரம் பண்ணதுனால ராவணனை சம்ஹாரம் பண்ணார்னு நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது. ராமனுடைய ராமன் சொல்லக்கூடியவர் சாட்சாத் விஷ்ணு. அதனால தான் அம்ம அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரேஸ்வரம்னு பரசுராம பகவான் வந்து ராமரை பார்க்கும்போது சொன்னார், நீ சாமான்யமானவன் இல்லை, சாட்சாத் அந்த எம்பெருமானான ஸ்ரீ விஷ்ணுவினுடைய முழு ஸ்வரூபம் நீர் அப்படின்னு சொன்னார். பரசுராமர்ன்றது ஒரு ஆவேச அவதாரம். ஒரு நேரத்தில் பரசுராமர்ன்ற ஒருவர் உள்ளே வந்து பெருமாள் வந்து இந்த க்ஷத்திரிய குலங்களை எல்லாம் வந்து நன்னா சிக்ஷிச்சுட்டு போனார். ஆனால் ராமன் பரிபூர்ணமான அவதாரம் பண்ணவர். அப்போ பெருமாளுடைய அவதாரங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சாதுக்களை காக்கும் பொருட்டும் பாகவதாள்கிட்ட அபச்சாரம் பண்ணவாள நன்றாக பாகவதாரினால் தன் அடியார்களுக்கு திறத்தில் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப அபச்சாரமாக, அதாவது அபச்சாரம்னா அவர்களுக்கு நலியும்படி அவர்களையெல்லாம் கஷ்டப்பட்டுத்துறாளோ அவளை வந்து நலிவிக்க தான் பெருமாள் வந்து அந்த அசுரர்களையெல்லாம் வந்து கொன்று அந்த காரியம் பண்ணுற. நீங்களே பாருங்கள், ஒரு ஒரு அவதாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நரசிம்ம அவதாரம்ன்றது அந்த பாகவதனான பிரஹ்லாதாழ்வான். இப்போ பாகவதாள் எந்த ஜாத்தியாக இருக்கணும்னா, எல்லா ஜாத்தியிலையும் இருக்கலாம் பாகவதாள். அவன் யானையாக இருக்கலாம், குரங்காக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், ரிஷியாக இருக்கலாம், பிராமணனாக இருக்கலாம், க்ஷத்திரியலாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நம்பாடுவான் ஒரு அந்த குலத்தில் பிறந்தவர் இல்லை, குலத்தில் பிறந்தவர் இல்லைன்னா அவர் பிறந்தது உயர்ந்தது, அவர் அடைந்தது உயர்ந்ததான விஷ்ணுவினுடைய குலம் வைஷ்ணவம்ன்றது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, வைஷ்ணவ குலம்ன்றது ரொம்ப முக்கியமானது அவர்களுக்கு. ஏன் வைஷ்ணவ குலம் முக்கியம்னா, அந்த ஜாதின்றதை விட வைஷ்ணவ குலம் ரொம்ப மேம்பட்டது. என்ன காரணத்தினாலே அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான், எம்பெருமான் தன்னை பற்றின அறிவு யாருக்கு கிடைக்கிறதோ அவனை உயர்ந்ததாக கொண்டாடுறான். உயர்ந்ததான பிராமண குலத்தில் பிறந்தாலும் பெருமாளை பற்றின ஞானம் இல்லைன்னா அவனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவன் எப்படிப்பட்ட உயர்ந்தவனாகிறான், ஞானித்துவ ஆத்மேவ மேமத்தம்னு ஞானியானவன் யாருன்னா, தன்னையே எம்பெருமான் கிட்ட நீயே வேணும்னு கேட்குறவன். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பிரஹ்லாத ஆழ்வான நலிந்தர் ஹிரண்யகசிபு, அதனால ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணார். அதே நேரத்தில் பின்னாடி அவதாரங்களில் பார்த்தோம்னாலும் இதே தான் சூச்சிதமாகுது. அதை போல் ராமாவதாரத்தில் இவ்வளோ பெரிய தாயாரை கொண்டு போனால் கூட ராமன் மன்னிக்கிற நிலைமையிலெல்லாம் இருந்தார். ஆனால் புள்ளின் வாய் கீண்டான், புள்ளின் வாயினா அந்த ஜட்டாயு, புல்னா பறவை, பறவையான ஜட்டாயுனுடைய வாயை கீண்டான். அதை கொன்று ராவணன் வந்து பண்ண அந்த அபச்சாரத்தினால பெருமாளால் அதை மன்னிக்கவே முடியல. அதனால தான் வந்து சொல்லும் பொழுது கமராட்டாழ்வான் சொல்லும் பொழுது சொல்கிறார், வீட்டு என் தாதைக்காக மெய்பலி விசும்புனோர்க்கு ஊட்டுவன் உயிர் கொண்டேனும், அவன் யாருடைய அந்த ராவணனுடைய உயிரை கொண்டு வார்த்தையை உணர்த்துவீரால் அப்படின்னு, அதாவது தான் வந்து மெசேஜ் சொல்லி அனுப்புகிறார் ராவணன் வந்து ராவணனுக்கு. அப்போ சொல்கிற நிச்சயமாக அவனை வந்து நிச்சயமாக அவனை சம்ஹாரம் பண்ண போகிறேன் அப்படின்றது. இந்த இடத்துல நம்ம இதை எதற்காக ஹனுமார் விஷயத்தை ஜீவன் பத்ராணி பஷ்யத்திக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கணுமோ இல்லையோ. அதாவது ஜீவன் பத்ராணி பஷ்யத்தின்னா ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியவா. ஆச்சாரியர்களுடைய குணம் சொல்லும்பொழுது எப்படிப்பட்ட குணங்கள்லாம் சொல்லப்படுறது அப்படின்னா, நல்ல சத்சம்பிரதாயத்தில் ஒழுகினவா, அதே நேரத்தில் வந்து இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்தினவா, புகழ் பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தூர போனவா, அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய பிரம்மத்தை வசீகரணம் பண்ணவா. இது எங்கள் ஆச்சாரியன் சொல்லிகிட்டே இருப்பார், பிரம்மம்னா எம்பெருமான், எம்பெருமான வசீகரணம் பண்ணவாளாக இருக்கணும் ஆச்சாரியம். எப்படி எம்பெருமான வசீகரணம் பண்ணுறதுன்னா, அவன் சொன்ன வார்த்தையை நாம் கேட்டால் நம்ம சொல்ல வார்த்தையை அவன் கேட்பான்னு ஆச்சாரியெல்லாம் சொல்லுவான். அவன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, சாஸ்திரம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்தே காரிய காரிய வியவஸ்தித்தவன்னு கிருஷ்ணர் கீதையில் உபதேசம் பண்ணுறார் அர்ஜுனனுக்கு. அது மாத்திரம் இல்லை, தாயார் வந்து மகாலட்சுமி தாயாரானவள் லக்ஷ்மி தத்துவத்தில் சொல்லும்பொழுது சொல்கிறார், ரொம்ப முக்கியமானது என்னென்னா என்னுடைய பர்த்தாவனுடைய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை யார் மீறுறானோ, மனசாப்பி நலங்கையே, மனசுனால கூட அவன் மீறக்கூடாது. அப்போ அப்படி மீறுறவனை பகவான் ரொம்ப கொடுமையாக பார்க்குறானோ, கிருபா மேஜஸ்ரமசுபானு ஆசுரேஷ்வேவை ஒனிஷுன்ற ரீதியில் அவனுக்கு கிடைக்கிறது. ஆச்சாரியர்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் பத்ரம் கிடைக்கும், ஜீவன் பத்ராணி பஷ்யதி. ஹனுமார் வந்து ரொம்ப பொறுமையா இருந்ததுனால தான் சீதா தரிசனம் கிடைச்சது அடுத்த சர்க்கத்துல. அப்ப சீதா தரிசனத்துக்கு முன்னாடி எவ்வளவு யோசிக்கிறார், இந்த பாஷண்டியான ஜனங்கள்லாம் எப்படி. இப்ப நாம வந்து நம்மளுடைய விஷயத்த பார்ப்போம். புள்ளின்வாய் கேண்டான்றது சொல்லக்கூடியது இந்த இடத்துல இப்படியான ஒரு அபச்சாரத்தை பண்ண அந்த ராவணன் சொல்றது. கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போய், அப்படிப்பட்ட எம்பெருமான், அப்படி அந்த புள்ளின்வாய் கீண்டவனுடைய அவனை கொன்ற எம்பெருமான் யாரு, அது ஸ்ரீராமன். அவனுடைய கீர்த்திமையை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் இறங்கிற்று. வெள்ளி எழுந்தது அப்படின்னா வெள்ளின்றது ஜோதிஷ், அதாவது நல்ல பிரகாசமானது, ஞானம் எழுந்தது. வியாழன் உறங்கிற்று, வியாழனான பிரகஸ்பதி. பிரகஸ்பதி எப்படி உறங்கிற்று அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, வியாழனானவர் வந்து லோகத்தில் வந்து இந்த மாதிரி பெருமாளை பற்றின சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நாஸ்திக்கம்ன்ற இந்த சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பிச்சவர், நாஸ்திக்க சாஸ்திரத்தை ஆரம்பிச்சவர். அதனால அவருடைய இது வந்து வியாழன் உறங்கிட்டுன்னா அஜ்ஞானம் போச்சு. புள்ளும் சிலம்பினகான், புள்ளும் சிலம்பினகான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப நன்னா வந்து எம்பெருமானை பற்றின விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நன்றாக வந்து முழங்குகின்றனர். போதிரி கண்ணினா, இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ வந்து விட்டுட்டே, இந்த சான்ஸை விட்டுட்டே அப்படின்னா நீ நிச்சயமாக, அதாவது புள்ளும் சிலம்பினகான்னு நம்ம சொல்றது வந்து சதாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய வால்மீகி பகவான்ற குயில், சுகர்ன்ற கிளி, இவர்கள்லாம் சொன்ன ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதம் போன்ற அற்புதமான ரசவத்தான விஷயங்களை எல்லாம் நீ விட்டுட்டே அப்படின்னா நீ எம்பெருமானை அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கு. மூணு விஷயமா இதை நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து இப்ப ராமாயணத்தினுடைய ரீதி. ராமாயண ரீதியில இதை பார்க்கும் பொழுதும் பாசுர ரீதியில பார்க்கும் பொழுதும் ஒன்னே ஒண்ணுதான், ஆச்சாரியர்கள் மிகவும் பொறுமையாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த சிஷ்யர்களை எல்லாம் ரட்சிக்க முடியும். ஆச்சாரியர்களும் இந்த லோக வழக்குக்கு ஏற்ற மாதிரி கோபப்பட்டுட்டா, இதெல்லாம் பண்ணிட்டான்னா ரொம்ப சிரமமாயிடும். அதனால தான் ஆச்சாரியர்கள் சோர்ந்துடமாட்டா, எப்பவுமே சோரமாட்டா. ஏன்னா அவள் வந்து பிரம்மத்தை சாட்சாத் கரிச்சதுனால, அதாவது நமக்கு நன்னா தோன்றக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஆயிரம் வருஷம் காலங்களாக ஒரு இடத்துல இருட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய இருட்டுன்னா ரொம்ப பெரிய இருட்டு, ரொம்ப தூரத்துக்கு வெளிச்சமே படாது அந்த இடத்துல. அப்படி ஒரு குகைன்னு வச்சுக்கோங்க. அந்த குகையில் திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன நெருப்பு பொறி தெரிஞ்சதுன்னா எப்படி எல்லா இடத்தையும் பிரகாசிக்குமோ, இருட்டு 1000 வருஷமாக இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்த மூடிட முடியாது. ஒரு நெருப்பு பொறி எல்லாத்தையும் வந்து பறக்க விட்டுடும். அதனால சத்துக்களாக இருக்கிறவா லோகத்தில், அதாவது நல்லவர்களாக இருக்கிறவா லோகத்தில் கம்மியாக இருக்கலாம், எம்பெருமான நம்பரவா கூட கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் தீப்பொறிய போல இந்த அஜ்ஞானிகள்னு சொல்லக்கூடியவா 1000 வருஷம் இருட்ட போல, 1000 வருஷம் இருட்ட போல நம்மளை எத்தனை பேர் மயக்கிறா லோகத்தில். இந்த சாஸ்திரத்தெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்ராத்தமெல்லாம் பண்ணால் பகவானுக்கு போகுமா, அப்படி இப்படின்னு ஒரு 100 கேள்விகள். பரநியாசம் பண்ணால் பகவான் நிச்சயம் கொடுத்துருவானா இப்படிலாம் கேட்குறான். அடியன் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார். எங்கள் ஆச்சாரியர்கள் சொன்னால் பரநியாசம் பண்ணால் நிச்சயமாக கொடுக்கும், பெருமாள் வந்து நிச்சயமாக மோட்சம் கொடுப்பான்னு சொல்லியிருக்கா. உங்கள் ஆச்சாரியர்கள்லாம் அப்படி இல்லைன்னு போல இருக்கு அப்படின்னு சாய்ப்பார். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் கேட்கும்போதே. அதாவது அவர்களுக்கு பூர்வாச்சாரியர்கள்னு சொல்லக்கூடிய இதற்கு முந்தின முந்தின இந்த ஆச்சாரியர்களுக்கு அவர்கள் மேலே எவ்வளவு ஒரு அதிகமான பற்று அப்படின்றது தெரியுது. அதே நேரத்தில் ஸ்ரத்தாதவ்ய சரண்ய தம்பதி தயா, அதாவது சரண்ய தம்பதினு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் எம்பெருமானும் அவர்களுடைய கிருப்பையை வாங்கிறதுக்காக காத்துருக்கா. ஹனுமாரானவர் பிராட்டியை தரிசனம் பண்ணாதான் அந்த கிருப்பையே கிடைக்கும். அந்த கிருப்பையை வந்து பூர்த்தி பண்ணணும்னா பிராட்டியை பார்க்கணும். பிராட்டியை பார்த்தா தான் ராமனுடைய அந்த மனசு தாபங்கள்லாம் அடங்கும். இப்படி ஒரு சரசில் குளித்தவன் நன்னா ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு வெயிலில் தீர் நடமாடினவன் தடாகத்தை பார்த்த உடனே குதித்து நீராடுறானோ, அதை போல இந்த எம்பெருமான் ராமன் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப மனசில் கிளேசம், எத்தனை நாள் தாயாரை பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த எம்பெருமான் இருந்த அந்த நிலைமையை சொல்லும்பொழுது நமக்கே ஒரு மாதிரி மனசு ரொம்ப வலிக்கிறது. அதாவது பகவான் வந்து எழுந்து ராத்திரி அலறுவார். அதாவது லோகத்தில் உள்ளவாளுக்கெல்லாம் ராத்திரி என்னென்ன கனவெல்லாம் வருது, பகவானுக்கு என்றைக்கும் தாயாரை பற்றின கனவு தான் வந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த சீதா பிராட்டியை நினச்சி பகவான் அலறுவேறா ராத்திரி எழுந்து. அந்த அலறையெல்லாம் எத்தனை தரம் ஹனுமார் கேட்டிருப்பார். அப்படி ஒரு தாபம், அப்படி ஒரு வெம்மை, வெம்மைனா ஒரு உஷ்ணம், அப்படி ஒரு இந்த உஷ்ணத்தை எங்கே பார்த்து அவர் கரைச்சாருன்னா, தாயாரை பார்த்த உடனே அந்த உஷ்ணமெல்லாம் தணிஞ்சுடுத்தோம். ராமன் வந்து உண்மையாகவே ரொம்ப மனசு ரொம்ப கல்லஞ்சக்காரன்னு நினச்சார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகான தாயார், அதாவது அழகுன்றது இந்த இடத்துல ரூபத்தை மாத்திரம் சொல்றது இல்லை, அவளுடைய பாதிபிரத்தான அந்த ராமனையே சதா ராம ராம ராம ராம ராமனு அனுஸ்மரணை பண்ணியிருந்தாலே அந்த ஒரு நினைப்பு. இப்போ இத்தனை நேரம் ஹனுமார் வந்து நினைச்சதெல்லாம் தூக்கி எறிஞ்சார். இவர்கள்லாம் போயிடுவா, அவர்கள்லாம் போயிடுவா, நான் போகலனா என்ன ஆகும், நான் வானப்பிரஸ்தம் போயிட்டுமா, நான் இல்லையே இங்கே உயிரை விட்டுட்டுமா, எத்தனைப்படியாக யோசிச்சார் 13வது சர்க்கத்தில். அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட வச்சார் எம்பெருமான். என்ன சொன்னார் அப்படின்னா, எம்பெருமானுடைய அந்த அனுகிரகத்தினால அவருக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா, வினாசே பகவோ தோஷாக ஜீவன் பிராப்னோதி பத்ரகம், ஜீவன் பத்ரானி பஷ்யதி, ரெண்டு பாடமும் உண்டு. அதாவது நாம் நம்மளை அழித்து கொண்டாள், அதாவது ஆச்சாரியர்கள் இந்த சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜீவர்களுக்கு நல்ல நிலைமையே கிடைக்காது, விநாசமா இவர்கள் வந்து நாம் உபதேசம் பண்ணாமல் போயிட்டா இவர்களுக்கு விநாசம் ஏற்படும். நாமளே இந்த விஷயங்கள்லாம் நன்னா சொல்லாமல் இருந்தா. ஒரு சதாச்சாரியரானவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, அந்த பிரதீபம்னு சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயத்தை, தீபத்தை அடுத்தடுத்த வாழ்க்கையை ஏற்றி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ விநாசே பகவோ தோஷாக, விநாசே பகவோ தோஷாகனா, நாம் நம்மளோட இந்த சத்விஷயங்களை எல்லாம் முடிச்சுட்டா. அடியன் ஆச்சாரியன் ரொம்ப எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரம்பரையாக வந்த இந்த ஞானத்தை ஒரு நல்ல சத்பாத்திரத்துக்கு கொடுக்கணும்டா அப்படின்னு சாதிச்சுட்டே இருப்பார். அதாவது பரம்பரையாக வந்த ஞானம்னா ரொம்ப நாளாக வந்த ஞானம், பூர்வாச்சாரியர்கள் தொட்டு வரக்கூடிய அந்த அறிவு, அந்த அறிவை நாம் வந்து அடுத்தடுத்த வாழ்க்கை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் நாம் அதனோடையே வந்து விநாசத்தை அடைந்தோம்னா, நல்ல பாத்திரத்துக்கு கொடுக்காமல் விநாசத்தை அடைந்தோம்னா ரொம்ப சிரமம். அதனால் அதுக்கு பல தோஷங்களும் உண்டு. வினாசே பகவோ தோஷாக, பல தோஷங்களும் வந்து சேரும். ஏன்னா நம்ம ஒழுங்கான பாத்திரத்தில் கொடுக்கலையேன்னு நினச்சி நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ஒரு சத்பாத்திரத்தில் கொடுத்தோமே இவன் நல்லா கொடுத்துருக்க வேண்டாமான்னு நினைப்பாளாம். அதனால் நாம் ஜீவித்திருந்தால்தான், ஜீவித்திருந்தாள்னா எம்பெருமானை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாள். எங்கள் ஆச்சாரியன் சொல்லிகிட்டே இருப்பார், சத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானை உணர்ந்தவன் தான் சத்து, மற்றதெல்லாம் அசத்து அப்படின்வர். சத்துனா என்ன அர்த்தம், பகவானே உள்ளது உள்ளபடி அறிதல். அப்போ அப்படிப்பட்டவன் அறிந்தவன். அப்போ ஜீவன் அது ஜீவித்திருத்தல் அப்படின்னா ஏதோ உலகத்தில் நடமாடின்னு இருக்கிறது, சாப்பிட்றது, பேசுறது, போகிறது, இதெல்லாம் இல்லை. உண்மையாக எம்பெருமானை பற்றின அடையிறது. அப்போ அந்த சத்தாக இருக்கக்கூடியது எப்போ கிடைக்கும்ன்றத சொல்கிறேன். இந்த இடத்துல ஆண்டாள் புள்ளின் வாய்க்கிண்டானி பாசுரத்தில் உபதேசம் பண்ணுறா, அம்மா நீ வந்து எழுந்துக்க வேண்டாமா, கண்ணழுகியேன்னு கூப்பிட்றான், நீ கண்ணாலேயே மயக்கிடுவேன்னு தெரியும் பெருமாளை. இருந்தாலும் ஒரு ஆச்சாரியின் மூலம் போனோம்மா, ஆச்சாரியர்கள் நல்ல ஆச்சாரியர்கள், புள்ளும் சிலம்பினகான், புள்ளும் சிலம்பினகான்னு சொல்கிறது இந்த இடத்துல நல்ல ஆச்சாரியர்களுடைய வார்த்தையானது கேட்டுக்கொண்டு இருக்கிறது. என்ன சொல்கிறா அப்படின்னா, எம்பெருமானான ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளை அடையுங்கள், அவன்தான் பரமாத்மா. அதை சொல்லும்பொழுது அழகாக சொல்லுவானான் திருக்குடந்தை ஆண்டவன் சாய்ப்பர், நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம், சோராதனைத்தும் அவன் உடம்பென்னும் சுருதிகளால் சீரார் பெருந்தகை தேசிகர் எம்மை திருத்தலால் தீரா மேலகற்றும் திறம்பா தெளிவுற்றனமே அப்படின்னு வேற. நாராயணன் தான் பரமாத்மா, அவனை எல்லாரும் அடையுங்கோள்னு சொல்லி சொல்லி ஆச்சாரியர் ஒரு ஒரு இடத்துலையும் பாத சஞ்சாரம் பண்ணி அந்த திருவடிகள் நோக சஞ்சாரம் பண்ணார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு வைசிஷ்டியத்தை சொல்லி காண்பிப்பாளாம். அதுதான் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறா. வெள்ளி எழுந்தது, இந்த மாதிரி ஞானம் எழுந்தது, வியாழன் உறங்கிட்டு அஜ்ஞானங்கள்லாம் போச்சு, எதனால அப்படின்னா ஆச்சாரியர்கள் புள்ளும் சிலம்பினகான், ஆச்சாரியர்கள் உபதேசத்தினால இதெல்லாம் நடந்தது. இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஜீவன் பிராப்னோதி பத்ரகம்னு சொல்லக்கூடிய இந்த பாகவத அபச்சாரம்ன்றது மிகவும் கொடுமையானதுன்னு இவர்களுக்கு உபதேசம் பண்ணி, இந்த இடத்துல சீத்தை கிட்ட பண்ண அபச்சாரம்ன்றது ரொம்ப கொடுமையானது, சீத்தை கிட்ட பண்ண அபச்சாரத்தை விட ஜட்டாயு கிட்ட பண்ண அபச்சாரம் ரொம்ப கொடுமையானதுன்றது தான் வந்து ஹனுமார் பின்னாடி சொல்லும்பொழுது, பந்துக்களோட அதாவது உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய உற்றார்கள், உனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், உனக்கு படைபலம் அனைத்தையும் ராமன் அழித்து கடைசியாக உன்னை அழிப்பான், அதை பார்க்கறதுக்கு நீ இருப்ப, எல்லாம் அழிந்து நிராயுத பாணியாக ராமன் உன்னை நிச்சயம் வதம் பண்ணுவார் அப்படின்ற. அப்போ நீ பண்ண அந்த பாகவத அபச்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஜடாயுவை அழித்தியப்பா, அந்த அழித்ததுனால அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய கீர்த்தியை நான் பாடுறேன், ஜெயத்யதிபலோ ராமஹா அப்படின்னு எம்பெருமானுடைய புகழை பாடிண்டே இருந்தார். ஒரு ஒரு இடத்துலையும் ராவணனை பார்த்தபொழுதும் பாடினார், ராட்சசர்கள் வந்தபோதும் பாடினார், அக்ஷகுமார வதம்போதும் பாடினார், சீதைகிட்டையும் பாடினார், சீதையை நிரூபிக்கிற இடத்துலையும் பாடினார், கிளம்பும் போதும் பாடினார், வரும்பொழுதும் பாடினார், திருப்பியும் ராட்சசர்கள் திருப்பியும் போய் அந்த வானரர்கள்கிட்டையும் பாடினார், கீர்த்திமை பாடிப்போய் இப்படி பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். இப்படி எல்லாரும் வந்து பகவத் ஞானத்தை அடையணும்னு ஆச்சாரியர்கள் பண்ணி பகவன் ஞானத்தை உண்டு பண்ணி, அதே நேரத்தில் அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய தவறுதலான பகவான் இல்லை அவனை பற்றின சாஸ்திரங்கள்லாம் பொய்னு சொல்லி ஏமாத்துறவர்கள் இருக்காளே, அந்த அதெல்லாம் அழிந்து விட்டது. ஏன்னா சதாச்சாரியர்கள் இருப்பினாலே ஜீவன் பிராப்னோதி பத்ரகம், அதாவது ஜீவித்திருந்தால்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவன் ஜீவித்திருத்தல், ஜீவித்திருத்தல்னா அது அவர்கள் அந்த சத்தையை அடைவது, சத்தையினா இருப்பை அடைவது எதனால்னா, பகவானுடைய ஞானத்தினால்றத ஹனுமார் சீதா பிராட்டிக்கு உபதேசம் பண்ண போகிற பின்னாடி தான் அதில் அந்த விஷயங்களில் நிலை நிறுத்தப்பட்டவராக 13வது சர்க்கத்தில் ஆகி அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய அந்த நாமோச்சாரணம் பண்ணி நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய திவ்யசிதசிய ஜனகாத்மஜாயி நமோஸ்து ருத்ரேந்திர யமாநிலேபியா நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேபியான்னு சொல்ல போகிறேன். அப்படி எம்பெருமானுடைய நமஸ்கரித்து அவனுடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை பரப்பினார் ஹனுமார். அதை போலதான் சதாச்சாரியர்களும்னு சொல்லிட்டு கவிதார்க்கு கிசம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.